யம் சக்ஷுஷாம் அவிஷயம் ஹயமேதயஜ்வா த்ராகீயசா சுசரிதேன ததர்ஷ வேதாஹ தம் த்வாம் கரீஷ கருணா பரிணாமதஸ்தே பூதானி ஹந்த நிகிலானி நிஷாமயந்தி. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 7வது பத்தியம். முதல் 6 பத்தியங்கள்ல தான் ஸ்துதி பண்ண போற விஷயம் என்ன, அது காஞ்சியில் இருக்கக்கூடிய கோபி காருண ராசிகின்னு முதல் பத்தியத்தை சொல்லிட்டு அடுத்த 5 பத்தியங்கள்ல தன்னுடைய நெய்ச்சான சந்தானத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு இந்த 7வது பத்தியத்துல முறையா தன்னுடைய ஸ்துதியை துவங்குகிறார். நம் சம்பிரதாய பிரகாரம் அச்சாவதாரத்தில் எழுந்தருளக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருமேனி, அது அப்ராக்கிருத்தமான திருமேனி தான். பிராகிருத்தம் நினைக்கக்கூடாது, பிராகிருத்தம்னா மெட்டீரியல், அப்ராகிருத்தம்னா டிவைன் அர்த்தம். அதாவது அங்க பரரூபத்தில் எப்படி இருக்கானோ அப்படியேதான் இந்த திவ்ய மங்கள சுரூபம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயமான சொல்றது. இப்ப பரரூபத்தை பிரம்மா முதலிய தேவர்களும் காண முடியாதவர்கள், அவளால அந்த பரன் அந்த பரரூபத்தை சேவிக்க முடியாது, அதை தியானம் கூட அவளால் பண்ண முடியாதுன்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஸ்துதியில காண்பிக்கிறார். தியாத்து மத்தியந்த தூரம்னு சொல்றார். ஆள வந்தார் பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான்ற பத்தியத்தில் அதே கருத்தை தொண்டடிப்புடையவர் சாதிக்கிறார். மேலும் திருவந்தாதியில கூட ஆழ்வார் அதே அர்த்தத்தை காண்பிக்கிறார். இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் பிரம்மாவை அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ண வச்சு அதன் மூலமா தானே வந்து அந்த பிரம்மாவினுடைய கண்களுக்கு விஷயமாகிறார். இது அவருடைய ஒரு கருணா விசேஷம். பொதுவா அஸ்வமேத யாகம் பண்றதுன்றதே பெரிய காரியம், அதை சுலபமா பண்ண முடியாது. அதிலும் எம்பெருமானே அதுல நேர வந்து ஹவிச வாங்கிக்கணும்னு சொன்னா அது பிரம்மாவில மட்டும்தான் பண்ண முடியும் போல இருக்கு. அதான் திராகியசா சுச்சரிதன் சொல்ல போறார். மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணார் பிரம்மா, அந்த புண்ணியத்தின் பலனாக எம்பெருமான் தானே வரதன் என்கிற ரூபத்தில் அந்த அஸ்வமேத யாகத்தில் அவதரிச்சு தோன்றி அந்த ஹவிசை பெற்றுக்கொண்டார். இப்படி பிரம்மா சம்பாதிச்சு வச்சு அந்த சொத்து, அதான் பைத்தாமகம் தனம், வஸ்து பைத்தாமகம் தனம்னு சுவாமி வைராகிய பஞ்சாசத்தில் சாதிக்கிறார். அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் போய் சேவிக்கலாம்படியாக அந்த வரதன் அந்த கரிகிரி மேல் அழகா விட்டிருக்கிறான் அல்லது சேவை சாதிக்கிறான். இது அவனுடைய ஒரு கருணா பரிணாமக, கருணா பரிணாமகன்னு சொல்லிச்சு எம்பெருமானுடைய ஒரு கருணையின் விசேஷம்தான் அப்படின்றத சாதிக்கிறார் இந்த 7வது பத்தியத்துல. ஹந்த அப்படின்ற பதம் போட்டுக்கார். ஹந்தன்னா இங்கிலீஷ்ல அலாஸ், ஆச்சரியமா ஆஹா அப்படின்னு சொல்றமோ ஹந்த, என்ன ஆச்சரியம். கரீஷ, கரீஷன்னு சொன்னா கரிஹிரிநாதனே வரதனே. இந்த கரீஷ பதத்தை முன்னையே பார்த்தோம், பயன்படுத்தியிருக்கார். சக்கியனவா தவ கரீஷ கிமஸ்தி சாத்தியம்ன்ற பத்தியத்தை சாதிச்சார். அதே சம்போதன பதம் கரீஷன்றது விளைச்சல், சம்போதன பதம் கரீஷ. நிஷாமயந்தி, நிஷாமயந்தின்னு சொன்னா ரெண்டு கிரியாபதம் இருக்கு, இதுதான் அன்வயத்துல கடைசியா வரக்கூடிய கிரியாபதம். நிக்கட்டேஷு நிஷாமயாமின்னு பார்த்தோம் கோபால அம்சத்தில, நிஷாமயாமின்னு சொல்லிச்சு அங்க காண்கின்றேன் பார்க்கிறேன் அர்த்தம். அதே மாதிரி நிஷாமயந்தின்னு சொன்னா காண்கின்றன, லட்லக்காரம் பகுவச்சனம் பிராணிகள்ர்த்தம் ஜீவாத்மாக்கள். பிராணிகள் பதம் போட்டுட்டார். ஏன்னா எம்பெருமான் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கு தான் சேவை சாதிக்கிறான். பூதம் பூத்தே பூதானி நிகிலானின்னு போட்டுட்டார். நிகிலானின்னு சொல்லிச்சு சகலமான பிராணிகளுக்கும். நிகிலானி பூதான் நிஷாமயந்தி, சகலமான பிராணிகளும் காண்கின்றன காணப்பெறுகின்றன. எதைன்னு கேட்டா துவாம், துவாம்னா உன்னைன்னு அர்த்தம். யுஷ்ம சப்தம் துவம் யுவாம் யூயம் துவாம், துவாம்னா உன்னை. எப்படின்னு கேட்டா தே கருணா பரிணாமதா, தேன தவதே, உன்னுடைய கருணையின் பக்குவ நிலையால், அல்லது உன்னுடைய கருணையே பக்குவப்பட்டு ஒரு பரிணாமத்தடைஞ்சு இங்க வரதனா எழுதியிருக்க, அப்படிப்பட்ட உன்னை காண்கின்றனர் காண்கின்றன அனைத்து ஜீவராசிகளும் சொன்னார். இப்ப தம் துவாம்னு போட்டுட்டார். தம் துவாம்னா அப்படிப்பட்ட உன்னைன்னு அர்த்தம். சோயம் தேவத்தகன்னு சொல்லுவார் சாஸ்திரங்களை சொல்லிச்சு, அப்படிப்பட்ட தேவத்த அந்த இந்த. அப்ப இந்த சொல்லியாச்சு, அந்த அப்படிப்பட்டன்னு சொன்னாரோ அதுக்கு சொல்லணும். அந்த எப்படிப்பட்ட தேவாதிராஜன் சொன்னா சக்ஷுஷாம் அபிஷயம், சக்ஷுஷாம் அப்படின்னு சொன்னா சக்ஷுஷ்ண கண்ணு, சக்ஷுஷாம்ன்றது கண்களுக்கு, ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். ஏன்னா பிரம்மாவுக்கு நான்கு தலைகள்னு சொல்லிச்சு எட்டு தெருக்கண்களாது, அதனால பண்மையில போட்டா தப்பு கிடையாது. சக்ஷுஷாம் என்ன சுவாமியோட பதவி பிரயோகம், கண்களுக்கு புறக்கண்களுக்குன்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல. அபிஷயம், விஷயம்னு சொன்னா கண்களுக்கு விஷயம் மாறுதுன்னு சொன்னா கண்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறது. அபிஷயம்னு சொன்னா கண்களுக்கு புலப்படாமல் இருப்பது. ஏன்னா பரரூபம்னு சொன்னா ஸ்ருதிகளும் அவனுடைய புகழை கூற முடியாமல் திகைக்கின்றன, யோகிகளும் அவனை காண முடியாமல் திகைக்கின்றனன்னு சொன்னோம். அப்படி கண்களுக்கு விஷயமாகாத, புறக்கண்களுக்கு விஷயமாகாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானை அபிஷயம். எம் எப்படிப்பட்ட, எந்த ஒன்னே அர்த்தம். எம் தம் அப்படி அண்மையம் அடிக்கணும். வேதாகா வேதசன்னு சப்தம் அது, அது வேதாகா வேதசோ வேததகான்னு போகும். ஸோ வேதாகான்னு பார்த்துட்டு பன்மைன்னு நினைச்சக்கூடாது. வேதாகான்றது ஒரு சிங்குலர் சென்ஸ், ஏகவச்சனம், அது பிரம்மாவை குறிக்கிறது. வேதாகா பிரம்மா ஹயமேத யஜ்வா, அவன் யார், ஹயமேத யஜ்வா, யஜ்வான யாகத்தை புரிபவன், யஜ்வன்னு சப்தம் அது. பிதா யஸ்ய அனந்த சூரி புண்டரீகாட்சி யஜ்வனஹான்னு பார்த்தோம். யஜ்வனஹ அங்க தேசிக மங்களத்தில் யஜ்வனஹான்னு சொல்லிச்சு ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பௌத்ரோயஹ புண்டரீக யஜ்வாவினுடைய பேரன்னு சுவாமி அங்க குறிப்பிடுறார் நயனாச்சாரியர். அது மாதிரி யஜ்வான்றது இங்க பிரதம விபக்தி ஏகவச்சனம். அஸ்வமேத யாகத்தை செய்தவனான பிரம்மா திராகீயசா சுச்சரித்தேன, திராகீயஸ் சொன்னா தீர்க, தீர்கம்னா லாங், திராகீயஸ்ன்றது லாங்கர். பதவியும் அதவீயசின்னு பார்த்தோம் கோபாலம்சத்தில். தவீயஸ்னா தூரமா இருக்கிறது, அதவீயஸ்னா கிட்டக அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இங்க திராகீயஸ்னா மிகப்பெரிய அர்த்தம், தீர்க்கம்னா லாங் மிகப்பெரிய. திராகீயசான்னு சொல்லிச்சு இந்த திராகீயஸ் சப்தத்தினுடைய திருத்தியாபக்தி ஏகவச்சனம். மிகப்பெரிய சுச்சரித்தேன, சுச்சரித்தேனக்கு இது விசேஷனம். சுச்சரித்தன்னு சொன்னா ஒரு புண்ணிய விசேஷம், நல்ல கான்டாக்ட், அதை வச்சு நல்ல புண்ணிய சம்பாதிச்சிருக்கார். அப்ப திராகீயசா சுச்சரித்தன்னு சொன்னா நீண்ட மிகப்பெரிய சிறந்த புண்ணியத்தினால். ததர்ஷ, ததர்ஷன்னு லிட்டில் காரம், திஷ்பஷ் தாத்துனுடைய லிட்டில் காரம், லிட்னா ரிமோட் பாஸ்ட். ஏன்னா இது எப்பயோ பண்ணார் ஏதோ யுகத்துல, கிருத யுகத்துல, அதனால ததர்ஷ பார்த்தார். தம் துவாம் அப்படிப்பட்ட உன்னை, உன்னுடைய கருணா பரிணாமத்தால் அனைத்து ஜீவராசிகளும் இப்போது காண்கின்றனன்னு இதுக்கு அர்த்தம். ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா கரீஷ சக்ருஷாம் அபிஷயம் எம் வேதாக அயமேத யஜ்வா திராகீயசா சுச்சரித்தேன ததர்ஷ தம் துவாம் தே கருணா பரிணாமத நிக்கிலானி பூத்தானி நிஷாமயந்தி ஹா ஹந்த அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு, அத்திகரி பெருமாளே சக்ஷுஷாம் அபிஷயம் புறக்கண்களுக்கு புலனாகாத எம் எந்த உன்னை வேதாகா பிரம்மா சதுர்முக பிரம்மா அயமேத யஜ்வா, அயமேத யஜ்வான்னு சொல்லிச்சு அந்த அஸ்வமேத யாகத்தை செய்தவனாக இருந்து கொண்டு திராகீயசா சுஜரித்தேன மிகப்பெரிய சிறந்த புண்ணியத்தால் ததர்ஷ கண்டானோ காணப்பெற்றானோ தம் துவாம் அத்தகைய உன்னை, அந்த பிரம்மனால் காணப்பட்ட உன்னை இப்பொழுது தே கருணா பரிணாமத, ஏன்னா அவன் தன்னை அலோவ் பண்ணணும் பார்க்கறதுக்கு, அப்பதான் நம்ம பார்க்க முடியும். அவனுடைய கருணை தேவை. அப்ப அந்த கருணையின் பரிணாமத்தகன்னு சொன்னா அந்த பரிணாமத்தினால் பஞ்சமே பக்தி அது ஒரு காரணம். பரிணாமத்தினால் நிகிலானி பூதானி நிஷாமயந்து, அனைத்து விதமான ஜீவராசிகளும் இப்போது காண்கின்றன. அஹோ ஆச்சரியம்னு சாதிச்சிருக்கார். இதான் ஏழாவது பத்தியத்தினுடைய அர்த்தமானது.